ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജേതികൃപയാരംഗനന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വദയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുണികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമാഹം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വന്ദേ ബൃന്ദാവണചരം വല്ലവീ ജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം. சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்று 9வது ஸ்தோத்திரம். பதவீ மதவீயசீ விமுக்தேஜே அடவீ சம்பதமம் உவாகயந்தே அருணாதரசாபிலாஷம்சாம் கருணாம் காரணமானுஷீம் பஜாமி. சுவாமி தேசிகனுக்கு நம்மாழ்வார் இப்பொழுதே எம்பெருமான் சாட்சா்காரம் பண்ண அந்த தரிசன சமானாகாரமான அந்த கண்ணனுடைய தோற்றத்தைக் கண்டு அது உண்மைதான் அப்படின்னு அந்த திருமேனி சௌந்தரியத்தில் ஈடுபட்டதான ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய ஒரு பரிவாகம், அதை பெற்றவராக சுவாமி பஜாமி அப்படின்னு இங்க அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அதாவது விமுக்தேகே மோக்ஷத்துக்கு அதுவீய சீ, மோக்ஷம் கொடுக்கிறவன் யார் அப்படின்னா எம்பெருமான் சர்வேஸ்வரன். அவனே கண்ணனாக இங்க குழந்தையாக தன் எதிரிலேயே கிட்டத்திலேயே சேவை சாதிக்கிறான். அதனால பதவியில் நாம மோக்ஷத்துக்கு போக வேண்டியதான பாதை, அந்த மார்க்கம், அந்த மார்க்கமானது அடவீ சம்பதம், அந்த காடு காணனம் அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய செல்வம் எப்படி பெறுகிறது அப்படின்னு கேட்டா அம்புவாக எந்தீம், காலமேகம் போன்று இருக்கக்கூடியதான இந்த மேகத்தினுடைய பொழிவு மழை, அது போன்று இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய கருணை மழை, அதுதான் செல்வ செழிப்பிற்கு காரணம். அருணாகரசாபிலாஷவம்சா, அந்த கண்ணனுடைய சிவந்த அழகான உதடு, அந்த உதட்டில ஆசையோட வம்சாம் இந்த புல்லாங்குடலை வச்சுட்டு அவன் தானம் பண்றான். காரணமானுஷே, மனுஷ ரூபத்தை எடுத்து, மனுஷ ரூபத்தை எடுத்துங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் கர்மவசியாலா இருந்து கர்மானுகுணமாக மனித சரீரத்தை எடுத்து நாம பிறக்கிறோம். ஆனா இங்க பகவான் மனுஷ ரூபத்தை எடுத்துதான், அது எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆசிரியர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தன்னை மனிதனாக மாற்றிக்கொண்டு அவதரித்தான். அதுக்கு காரணம் கருணாம், கருணைங்கிறதான குணம்தான் அந்த மனுஷ உருவமாக வந்தது அப்படிங்கிறார். அப்படி மனுஷ ரூபமாக வந்ததான கண்ணனை, அந்த கிருஷ்ணனை பஜாமி, நான் இப்பொழுது கைங்கரிய ரூபமாக சேவை பண்ணுகிறேங்கிறான். பஜாமி அப்படிங்கிறது அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது, திருவாராதனம் பண்ணக்கூடியது, அதை நான் இப்பொழுது பண்ணுகிறேன் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல அனுபவிக்கிறார். பதவியும் விமுக்தேகே, இந்த பதவியும் அதவீயசியும் அப்படிங்கிறது மோக்ஷத்துக்கு நெருங்கின வழி, கிட்டின வழி, கிட்டக்கை இருக்கக்கூடிய வழி அந்த பாதை, அது இப்பொழுது அமைந்திருக்கு அப்படிங்கிறார். அதாவது சூரிய சைவதியோ பக்தகா சப்த ஜன்மாந்தரம் நரக தசைவது பிரசாதேன ருத்ர பக்த பிரஜாயதே. ருத்ர பக்தன் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, சூரிய பக்தன் தான் 7 ஜென்மாக்கள் சூரியனை உபாசனம் பண்றான், ஆராதிக்கிறான். சூரியனை எவன் 7 ஜென்மத்தில் தொடர்ந்து ஆராதிக்கிறானோ, பூஜை செய்கிறானோ, அந்த உபாசனை பண்ணினதான பலமாக சூரியனுடைய அனுக்கிரகத்தினால அந்த 8வது ஜென்மத்திலே அவன் ருத்ர பக்தனாக பிறக்கிறான். இப்ப சூரியன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தூரத்துல இருக்கு. தூரத்துல இருக்கக்கூடியதான அந்த சூரிய தேவனை உபாசித்து இவன் அதன் அனுகிரகத்தினாலே ருத்ர பக்தனாக வருகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. இங்க அப்படி இல்ல, தூரத்தில் இல்ல, இங்க கிட்ட கையிருக்கு. சாட்சாத்காரம் பண்ணிட்டார், சாட்சாத்காரமா எம்பெருமான் சேவை சாட்சின்னு இருக்கான். அடவீஹி சம்பதம் அம்புவாகயந்தே, சுத்தோபாயனான சுத்தோபாயன் எம்பெருமான், சுத்தோபாய பூதனான எம்பெருமான் சாட்சாத்காரமாக நேரடியாக தன்னுடைய கண் எதிரிலேயே சேவை சாதிக்கிறார். காடுகளுக்கு எப்படி மழை பெய்தால் அந்த செல்வச் செழிப்பு அப்படிங்கறது ஏற்படுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல கருணைங்கிறதான வருஷம் அந்த மழையை, கருணை மழையை இங்கே பொழிகிறான் எம்பெருமான். காலமேகம் போன்று இருக்கக்கூடியதான கண்ணன் காடுகளை எப்படி செழிப்படைய செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய சஞ்சாரத்தினாலேயே அவருடைய பாததூளி பட்ட இடங்கள் எல்லாமே செழுமையாக இருக்கு அப்படின்னு. அருணாதரசா பிலாஷ வம்சாம், கண்ணனுடைய சிவந்த அதரம் அந்த உதடு, அந்த உதட்டுல அந்த வேணுவை புல்லாங்குழல வைக்கிறான். அது சுவாபாவிகமாக ஆருண்யம், சிவப்பாக இருக்கக்கூடியது அந்த உதரம் அதரம். அதுல இருக்கக்கூடியதான அந்த அதரத்திலே வச்ச உடனேயே இந்த புல்லாங்குழல் அந்த அதரத்தினுடைய சுவையை சுவைக்கிறதா. அப்படி அந்த இடத்திலே எம்பெருமான் அந்த வம்சங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு இங்க சொல்றார். இப்படி ஸ்வரித வேணுனா சுட்டு சும்பிதம் விதர வீர நஸ்தே அதராமிருதம், அப்படி வேணுனாலே அந்த வம்சம்னு சொல்லக்கூடியதான புல்லாங்குழல்னாலேயே பீதமான அப்படிங்கிறார். பீதம்னா பருகிறதுன்னு அர்த்தம். அதரத்தை அவனுடைய அதரத்தை உதட்டை பருகிறது எப்படின்னா கோபிகைகள்லாம் விரும்பினாலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான வதனம். அந்த வதனம் அவனுடைய திருமுக மண்டலம், வதனம் அவனுடைய திருவாய், வதனம் அவனுடைய அந்த அதரம் உதடு, வதனத்தில் இருக்கக்கூடியதான உதடு. அப்படி அருணமாய் இருக்கக்கூடிய சிவந்ததாக இருக்கக்கூடியது அதிலே அந்த வேணுவை வைத்து இவன் வந்து தானம் பண்ணுகிறான். இப்படி கோபிகைகள் எல்லாம் ஆசைப்பட்டது போல அனுபவிக்க தகுந்ததான அந்த கண்ணன் அந்த அதரம் அப்படிங்கிறான். அந்த அதரத்துல பசானுஷ சித்ரேஷு மிருகே சகிதா மிருகான் மா புன மிருகசாஷ்யம். இந்த இடத்துல மிருகாகான்னு சொல்கிறார். தம்பதிகளா இருக்கக்கூடியதான மான்களை பார்த்து பெருமாளுக்கு சித்த விகாரம் உண்டானா போலேங்கிறார். சித்த விகாரம், மான்களை பார்த்த உடனே அவருக்கு மனசு கலங்கிறது. விராட்டி கேட்டானே அப்படின்னு இப்படி அதரபானம் அபிலாஷ பேச்சினாலே அதரபானம் பண்ணணும். கண்ணனுடைய அதரத்திலே அபிலாஷை, அதுக்கு அனுகுணமாக ஸ்திரீ சுவாவம், ஸ்திரீகளுக்கே இருக்கக்கூடியதான சுவாவம் அந்த கண்ணனிடத்திலே ஏற்பட்டதாம். காரணமானுஷே, கர்ம பலனால வரக்கூடியதான பிறப்பு இல்லை எம்பெருமானுக்கு. ஆசிரித ரட்சணம், அதற்காக வந்து அவதரித்தான், மனுஷனாக பிறந்தான், உருவம் எடுத்து பிறந்தான். கருணச மூர்த்தி அப்படிங்கிறார், கருணையினுடைய மூர்த்தியே மனுஷனாக அவதரித்தது அப்படிங்கிறார். இப்படி அவதரித்து அந்த கருணாமூர்த்தியான கண்ணன் இவன் வந்து சாட்சாத்தாக நமக்கு சேவை சாதிக்கிறான். அவனை பஜாமி, நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த பஜாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேவைன்னு அர்த்தம், கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். அந்த கைங்கரியத்தை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அந்த காலத்துக்கு தகுந்ததான கைங்கரியத்தை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ராசக்கிரீடை பண்ணனாம், யமுனா சாட்சிக யௌவனம் அப்படின்னு ராசக்கிரீடை பண்ணினான் கண்ணன். தாசாம் அதிவிகாரேன சிராந்தானாம் வதனானி சக பிராமிருஜத் கருண பிரேம்னா சந்தமேனாங்கவாணினாம். ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது ரதிக்ராந்தைகளான கோபிகைகள் அவளுடைய முகங்களை எல்லாம் கண்ணன் தொடச்சு விடுறான். இவா ராசக்கிரீடை பண்ணன காலத்திலே அவளுக்கு வேர்த்து வேர்க்கறதுன்னு சொல்லி இவன் தொடச்சு விடுறான். ரதிக்ராந்தனான கண்ணனுக்கு அவா பண்ணணும், அவா தொடச்சு விடணும், கைங்கரியத்தை பண்ணணும். ஆனா அவ யாருமே பண்ணலையா, கண்ணன் அவளுக்கு பண்ணினானா. அந்த மாதிரி கண்ணனுக்கு யாருமே பண்ணாம அவன் எல்லாருக்கும் பண்ணான். அந்த கண்ணனுக்கு நான் பண்ணுகிறேன் பஜாமி அப்படிங்கிறார் சுவாமி. ஆளுமாளாராழியும் சங்கும் சமர்ப்பாதான், சக்கரவர்த்தி திருமகன் கரண வதம் பண்ணான், மாரீச்சனை வதம் பண்ணான். இப்படி வதம் பண்ணிட்டு எழுந்தருளும் போது யுத்தத்துல பரிசிராந்தனா இருந்ததான் அந்த காலத்துல கைங்கரியம் பண்ண கூட ஒத்துருமே இல்லையா. அகம் சர்வம் கரிஷாமி ஜாக்கிரத சுபதஷ்டதேன்னு சொன்ன இளைய பெருமாளும் கூட வந்து கைங்கரியம் பண்ணல. அதனால எனக்கும் கைங்கரியம் பண்ண அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு ஆழ்வார் நொந்து அனுபவிக்கிறார். அதனால ஆழ்வாருக்கு கிடைக்கல, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். ஏன் ஆழ்வாருக்கு கிடைக்கல அப்படின்னா, ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனை அனுபவிக்கும் போது அந்த கராதிகளை வந்து வதம் பண்ண காலத்திலே அது அந்த காலம் அப்படி கடந்த காலமாக அனுபவிக்கிறார். கடந்த காலத்துல நான் இல்லாததுனால அவருக்கு பண்ண முடியலன்னு நொந்து அனுபவிக்கிறார் ஆழ்வார். இங்க சுவாமி தேசிகனுக்கு நிக்கட்டேச்ச நிஷாமயாமி தன் எதிரிலேயே சேவை சாதிக்கிறதுனால எனக்கு நான் எதிர்ப்பு நான் வந்து கைங்கரியம் பண்ண முடியும், அதனால நான் கைங்கரியம் பண்ணுகிறேன். பதவியும் பதவியும் நான் கைங்கரியம் பண்ணுகிறேன்னு பேசுறாருங்க, அனுபவிக்கிறார் சுவாமி பஜாமின்னு. எப்படிப்பட்டதான கண்ணன் எதிரிலே இருக்கான் அப்படின்னா, பதவியும் பதவிய செய்யும் கருணாம் காரணமானுஷியும் பஜாமிங்கிறார். கிட்டத்துல பதவியும் அதவிய செய்யும் கிட்டத்துல இருக்கு. அதாவது அவன் அவனை அடைந்து நாம் கைங்கரியம் பண்றதுக்கான வழி கிட்டத்திலேயே இருக்கு அப்படிங்கிறார். பகவான் யார் அப்படின்னா சுதந்திரன். சுதந்திரனான அந்த பகவானை நாம் பஜிக்காமல் இருக்க முடியுமா? மோட்சத்துக்கு விவகிதமான காரணம் சூரியன் முதலானவர்கள் தூரத்துல இருக்கிறவா, அவெல்லாம் அவரர்கள்னு வேறு. இவன் பரம், அவெல்லாம் அவரர். பரதத்துவம் அவரதத்துவம் சொல்லும் பொழுது அவெல்லாம் அவரர்கள். பகவான் ஒருத்தனே பரமாத்மா, அதனால அவனை நாம் பஜிக்காம இருக்க முடியுமா? அச்சேதமான அச்சேதனமான காடுகளுக்கும் ஒரு சமிருத்தி ஏற்படும் போல பகவானுடைய திருவடி தூளிதானம் பண்ணி எல்லா இடத்திலும் சஞ்சாரம் பண்ணி அந்த காடுகளை செல்வ செழிப்பாக மாற்றினானே, அவனை நான் பஜிக்காமல் இருக்க முடியுமா? வேணு வேணும்னு சொல்லக்கூடியதான் அந்த மூங்கில் அவனுடைய அதரத்திலே அந்த அதரத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறதே அச்சேதனமான ஒரு வஸ்து கூட, அப்படிப்பட்டதான் அந்த கண்ணனை நான் பஜிக்காமல் இருக்க முடியுமா? இப்படி கருணையே வடிவமாக இருக்கக்கூடியதான் அவனை சௌலபியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? மனுஷ யோனியிலே வந்து விறக்காமல் ஆனால் வந்து பிறந்தான் என்பது நமக்காக என்பதை தெரிந்து கொண்டு அவனை நான் பஜிக்காமல் இருக்க முடியுமா? அதனாலே நான் அவனை பஜிக்கிறேன் அப்படிங்கிறார். வேதங்கள் எல்லாம் தேடி பிடிக்க முடியாததான அந்த எம்பெருமான் இப்பொழுது என்னுடைய அருகிலேயே சாட்சாத்காரம் பண்ணி அவனை அனுபவிக்கும்படியாக இருக்கும் பொழுது நான் அவனை பஜிக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்கிறார் சுவாமி. இந்த இடத்துல எப்படி சாட்சாத்காரம் பண்ண முடியும்? வேதங்களாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியாத எம்பெருமானை சுவாமி எப்படி சாட்சாத்காரம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, வேதாந்தங்கள் அது ஒரு பாதையில போயின்னு இருக்கு, அந்த மார்க்கத்துல தேடினா அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சுவாமி தேசிகனுக்கு அந்த வேதாந்தங்கள் அதுவருடைய பாதையில போகுது, இங்க பாதையே அவனா இருக்கான், கண்ணனாக இருக்கான். பிராப்தியான பிராகமான பிராபகமான அவனே நமக்கு பாதையாக உபாயமாக இருக்கிறதுனால நாம வந்து அவனை தேடிட்டு போக வேண்டாம், நம் கண்ணெதிரிலேயே அவன் இருக்கான் அப்படிங்கறதுனால அந்த தேடக்கூடிய சுமையும் இல்லை. அதனால நான் அவனுக்கு அதவியும் பதவியும் கிட்டத்துல இருக்கிறதுனால நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், அவனுடைய அனுகிரகத்தினால நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், அவனுடைய அனுகிரகத்தினால அவனை நாம் சீக்கிரமாக அடையலாம் அப்படின்னு இந்த இடத்துல பஜாமி அப்படிங்கிறார். பக்தியினுடைய ஸ்தானத்திலே பிரபக்தி, பாஞ்சஜன்யத்தினுடைய ஸ்தானத்திலே அந்த வம்சம்னு சொல்லக்கூடியதான வேணு புல்லாங்குழல், அந்த பாதையினுடைய முடிவிலே நகரப்பிரவேசம், வேணுஸ்தானத்திலே பாஞ்சஜன்யம், அதுக்கு காரணமானவன் தேவஸ்தானத்திலே காரண மானுஷ வேஷம் கோபாலன், அவனுடைய கருணை தான் காரணம், அதனால காரண மானுஷையும் கருணாம் பஜாமி, அவனை நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிறார். பதவியும் பதவியசையும் முக்தேகே சொல்றது கேட்கறது, நாவினால் சொல்லக்கூடியது, செவியினால் கேட்கக்கூடியது, மூக்கினால் நுகரக்கூடியது, இப்படி அனுபவித்து சுவாமியே அந்த செவிகளால கேட்கும்படியா அனுபவிக்கும்படியாக பண்ணக்கூடியவன், நிஷேவனியமக்ஷ்ணோகோ கண்ணால பார்க்கக்கூடியவன், அது குறுகிய பாதையிலே நமக்கு இந்த உபாயமாக இருந்து பிரபத்தி பாதையிலே சீக்கிரமாக நமக்கு கிட்டக்கூடியவன், அதனால அவனை நான் பஜிக்கிறேங்கிறான். அடவி சம்பதம் அம்புவாகயந்தே. மழை பொழிந்தால் காடு செழிக்கும். கிருஷ்ணனாகிற அந்த கிருஷ்ண மேகம் அது பொழிந்ததால் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டிலே வசிக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரு போஷகம் ஏற்பட்டது கருணை மழையினாலே. அருணாகர சாபிலாஷமம் சாம், செடிகொடிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒரு ஊட்டத்தை கொடுக்கிறான். புல்லாங்குழல் அச்சேதனமாக இருந்தாலும் அதுக்கும் அவனிடத்திலே அவனுடைய அதரங்களே தேனுண்ண வேண்டும் என்பதாக ஒரு ஆசை ஏற்படும்படியாகவும் அதை போஷித்து திருப்தி செய்கிறான். இதை காட்டிலும் கருணை எப்படிப்பட்டது என்று நாம் அனுபவிக்க வேண்டுமாங்கிறார் சுவாமி. கருணாம் காரணமானுஷீம் பஜாமி. வைகுந்தத்திலிருந்து மனுஷரூபத்திலே வந்தது ஒரு கருணைக்கு காரணம். கார்மேகமாக இருந்து காரணத்தில் அந்த காட்டிலே மழை பொழிந்து செல்வத்தை பெருக்குவது இன்னொரு கருணை. அந்த காரணத்திலே சஞ்சரித்து இந்த பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவது மனுஷனான கோபாலன் பண்ணக்கூடியது கருணையின் ஒரு வகை. ஆதி தேவனான அவனே மனுஷரூபத்தில் எதுக்கு வரணும்? அமரருக்கு அதிபதியான அவன் மனிதனாக மர்த்தியனாக எதுக்கு வர வேண்டும் அப்படின்னா அது கருணையினுடைய எல்லை நிலம் அப்படின்னு அனுபவிக்கிறார். காரணமானுஷியும் காரணமானுஷின் அவதாரத்தினுடைய காரணத்தன்மையை சொல்கிறார். பரமாத்மா கருணை உள்ளவன், மானுஷி அப்படிங்கிறது காரிய நிலையை சொல்றது. காரணத்தன்மையில் உள்ள எம்பெருமான் காரியமாக மனுஷியனாக அவதரித்து அந்த காரிய நிலையிலேயே எல்லோருக்கும் கருணையாக மழையை புரிந்து ரட்சிக்கிறான். காரண மானுஷின் அபவீயசி பதவி அம்புவாகயன்சி அருணாதர சாபிலாஷம்சா கருணா அப்படின்னு எல்லாம் கருணைக்கு எல்லை நிலமாக இந்த இடத்துல காண்பித்து அப்பேற்பட்டதான அவனை பற்றினால் பிரபத்தி பண்ணினால் மோட்சமானது சித்தம் அப்படின்னு சுவாமி சாதித்து இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கவிதார் சிம்மாய கல்யாண குருசாமினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நம, சிவதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நம, சிவதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நம, ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.